రామాంజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రియంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ వేదాంత దేశికునుడి అవతారం బట్టి గురువరిలియే ఇతను ఆశ్చర్యమా సాధించార్ అప్படின்னு ఏతు పార్తోం. అఖిల భువన రక్షా సాధనాయ అవతీర్ణే அப்படிங்கிறதுலயே பல அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அந்த முதல் வரியிலேயே அவதாரம் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஏதாவது பரம பிரயோஜனம் ஒண்ணு இருக்கும். ஜென்மம் அப்படிங்கிறது வேற, அவதாரம் அப்படிங்கிறது வேற. ஜென்மம் அப்படின்னா கர்மத்தை தொலைக்கிறதுக்காக சாதாரண மனுஷர்கள்லாம் இல்ல சாதாரண ஜீவர்கள்லாம் வந்து பிறக்கிறதுக்கு ஜென்மம் அப்படின்னு பெயர். ஆனால் பகவான் வந்து பண்றது அவதாரம், அது ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அத ஏன்னா கர்ம சம்பந்தம் அப்படிங்கிறது இதுல கிடையாது. அவதாரம் அப்படின்னா இறங்கி வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பெரிய இடத்துல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு அவதாரம் அப்படின்னு பெயர். இப்ப பெருமாள் தன்னுடைய சீவி கொண்ட லோகத்தை விட்டுட்டு இந்த கர்ம பூமியில வந்து அவதாரம் எடுத்திருக்க, இறங்கி இருக்க. கர்ம பூமிங்கிறது நம்மளுடைய லோகம், நாம இருக்கக்கூடிய பூமி இது. நாம இருக்கக்கூடியவனா இந்த கர்மம் பண்ணவாளுக்காகவே, இவ போகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த இடம் இருக்கு. கர்மத்துக்கு வசப்படாத எம்பெருமானுக்கு அவனுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அது சீவி கொண்ட லோகம். ஆனால் பெருமாள் என்ன பண்றார், அந்த லோகத்துல சௌக்கியமா இல்லாமல் அங்கிருந்து நாம இருக்கிற லோகத்துக்கு வந்து அவதாரம் பண்றார். அதனால்தான் இறங்கி வந்திருக்கார் அப்படிங்க. தேவர்கள்லாம் கூட இறங்கி வர மாட்டாளாம். இந்த மாதிரி பெருமாள் அவதாரம் பண்றாரு தவிர எத்தனை அவதாரம் எடுத்திருக்க. அந்த மாதிரி இந்திரன் ஒரு அவதாரம் எடுத்தாருன்னா, வருணன் ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, யமன் ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னா தேவர்களுடைய கதையெல்லாம் கிடையாது. அவர்கள்லாம் இந்த பூலோகத்துக்கு வரமாட்டாளாம், இங்க போய் நான் இதுக்கு வரணும் அப்படின்னு கேட்பாளாம். ஆனா பெருமாள் மாத்திரம் இங்க இறங்கி வந்து அவதாரம் எடுத்திருக்க தன்னுடைய கருணையினால. அந்த மாதிரி அவர் கர்ம வசப்படாமல் ஒரு கிருபாவசப்பட்டு அப்படிங்கிறார். கர்மவசியர் படும் பாட்டை எல்லாம் கிருபாவசியராய்ப்பட்டு அப்படின்னு வியாக்கியானத்துல வரும். கர்மவசியரான நாம வந்து பிறக்கிற மாதிரி அவர் கிருபையினாலே பெருமாள் வந்து பிறக்கிறாராம். அதனால அவதாரம் அப்படின்னு சொன்னாலே அது கர்மத்தினாலே ஏற்பட்டதில்லை, அது அவருடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்டு. அப்போ தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லா காரியத்துமே பெருமாள் சாதிச்சுக்க முடியுமா இருக்குச்ச, சிலது அவதாரம் பண்ணி தான் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது அப்ப பெருமாள் வந்து அவதாரம் பண்ற. பெருமாளுடைய சங்கல்பத்தினால எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஏன்னா சத்திய சங்கல்பன் எதை வேணாலும் நினைச்ச மாத்திரத்துல நடத்த முடியும். சிருஷ்டியே கூட அப்படிதான் நடக்கிறது. சிருஷ்டியை கூட பகவான் சங்கல்பிக்கிறான், சிருஷ்டி நடக்கிறது. சங்கல்பம் சம்ஹாரம் அப்படின்னா பகவான் சங்கல்பிக்கிறான், சம்ஹாரம் நடக்கிறது. ஆனால் சில காரியத்துக்கு மாத்திரம் பெருமாள் வந்து நேர வர வேண்டியிருக்கு. அதுதான் இந்த விசேஷமான ரட்சணம். அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே. இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறத அவதாரம் பண்ணி தான் ரக்ஷணம் பண்ண முடியும் அப்படின்னு நிலைமை வரும்போது பெருமாள் அவதாரம் பண்றார். ஏன்னா சங்கல்பத்தினால் பண்ண முடியாத சில காரியங்கள் அவதாரம் பண்ணி நடத்த வேண்டியதா இருக்கு. அது ஆச்சாரியன் செய்யற காரியங்கள், அதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றார். ராமாவதாரத்திலேயே கூட பெருமாள் ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா, மகர்ஷிகளுக்கெல்லாம் தன்னுடைய திவ்ய ரூபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர்கள்லாம் தியானம் பண்றார், தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் வேணும். அப்ப அந்த திவ்ய ரூபத்தை தான் ஒரு காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரூபத்தை நீங்க மனசுல வச்சு தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கறதுக்காக தான் வந்து அவதாரம் பண்ணாரு தவிர ராவண சம்ஹாரத்துக்காக இல்ல. அது சங்கல்பத்தினாலேயே நடந்துரும். அதனால்தான் கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார். ஹரி அப்படிங்கிற அவதாரத்துல வந்து கஜேந்திர மோட்சத்தின் பண்ணார். அப்போ ஒரு யானையை காப்பாற்றணும், ஒரு முதலே சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா இது பெருமாளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. லோகத்துல எத்தனை யானை இருக்கு, எல்லாத்துக்கும் அவதாரமா பண்ணிட்டு இருக்கார். லோகத்துல எத்தனை முதலே இருக்கு, எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டு இல்லையான்னா. ஆனா இங்க மாத்திரம் வந்து ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, யானையை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த யானை கையில ஒரு புஷ்பம் ஒன்னு வச்சுருக்கான், ஒரு தாமரப்பூ ஒன்னு, அந்த தாமரப்பூவை கையில வச்சுன்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கையில வச்சுட்டு இருக்கு, அதை வாங்கிக்கணுங்கிறதுக்காக வந்தார். ஏன்னா முதலை வந்து காலை பிடிச்சுட்டு இருக்கு, பிடிச்சிருந்த உடனே யானை ஆதி மூலம் கத்துறது. அப்ப அந்த தாமரப்பூவை கீழே போட்டுட்டு கத்தலாம் இல்லையோ, ஆனா தாமரப்பூ கட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு எடுத்தா சமர்ப்பிச்சிடும். அப்ப 500 1000 வருஷம் யானை அப்படியே இருந்தது அப்படின்னு புராணத்துல இருக்கு. அந்த 1000 வருஷம் அந்த தாமரப்பூவை பிடிச்சுட்டே இருந்துதான், அது கீழே வைக்கவே இல்லை அந்த தாமரப்பூவை. ஏன்னா தப்பிச்சுன்னு வந்த உடனே முதல்காரவே அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடணும். அப்ப பெருமாள் பார்த்தார், இத காப்பாத்துறது கூட பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த புஷ்பத்தை வாங்கிக்கணும் முதல்ல, அது பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் நேர பெருமாளே நேரம் வந்துட்டார், வந்து அந்த புஷ்பத்தை தன்னுடைய கையினாலேயே வாங்கிக்கிறார் அப்படின்னு வரும். விழுங்காத வைநுதிய சக்கர நல்வளத்தையாய் தொழும் காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்கு அளித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டு. மழுங்காத ஞானமே படையாக, உனக்கு ஞானமே ஆயுதம், சங்கல்பமே ஆயுதம், அதனாலேயே எதை வேணா செய்யலாம். ஆனால் புல்லூர்ந்து தோன்றினையே, ஆனா அப்படி செய்யாமல் நீ கருட வானத்துல வந்த, ஏன்னு கேட்டா தொழும் காதல் களிர் அளிப்பான். யானைங்கிறது தொழும் காதல், உன்னை தொழக்கூடியது, ரொம்ப ஆசையோட பக்தியோட இருக்கக்கூடியது. அந்த பக்தியோட இருக்கிற யானையை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு பிராணனை கொடுத்தா போறாது, அந்த புஷ்பத்தை வாங்கிக்கிற வரைக்கும் அதுக்கு ரட்சணம் இருக்கு. அதனால யானைக்கு நேரம் வந்திருக்காரா பெருமாள். அதனால அவதாரம்ங்கிறதே பெருமாளுடைய திருஷ்டியில ஏதாவது பெரிய உத்தேசத்தோட கூட தான் இருக்கும். அந்த மாதிரி எந்த அவதாரம் எடுத்தாலும் அப்படிதான். இப்ப வேதாந்த தேசிங்கன்னா பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நேற்று சொன்னேன். இப்ப அதுக்கும் ஒரு பெரிய உத்தேசம் ஏதாவது இருக்கணும். சாதாரணமா பலனை வச்சு அவதாரம் அப்படிங்கிறது வராது. அதுவும் மகா ஆச்சாரியால் அவதாரம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, பகவத் ராமானுஜருடைய அவதாரம் முதலானதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு தேவை இருக்கு அந்த அவதாரம். அதை அவதாரம் பண்ணி பெருமாள் அந்த காரியத்தை நடத்திக்கிறார் அப்படின்னு நடக்கும். அந்த மாதிரி ரீதியில் தான் இங்க தேசிகளுடைய அவதாரம். அதான் அகில புவன ரக்ஷா சாதனாய, எல்லா புவனத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் எடுத்திருக்க அப்படின்னு. இப்ப முதலே சொல்ற மாதிரி ஒரு மகா அவதாரம் நடத்தணும் அப்படின்னா மகா பிரயோஜனம் ஒன்று இருக்கணும். அப்ப தேசியனுடைய அவதாரத்தினால் அப்படி என்ன பிரயோஜனத்தை பெருமாள் சாதிச்சார், ஏன் தேசியனுக்கு முன்னாடி ஆச்சாரியால் இல்லையா, பகவத் ராமானுஜர் இல்லையா, ஆளவந்தார் இல்லையா, நாதமுனிகள் இல்லையா, இவர்கள்லாம் பல விஷயத்தை சொல்லிட்டு போலையா. அப்ப தேசியனா அவதாரம் பண்ணி அதிகப்படியாக என்ன ஒரு காரியத்தை பெருமாள் சாதிச்சின்றார் அப்படின்னா, அதுக்குதான் ரெண்டாவது வரி இருக்கு, குமதி கலி விலாச துவாந்த திக்மாம்சு ஜாலே அப்படின்னு ரெண்டாவது வரியை சாதிக்கிறார். ஒரு தேவை ஒண்ணு வந்துருத்தான் தேசியன் காலத்துல. பகவத் ராமானுஜர் எல்லா காரியமும் பண்ணிருக்கார், ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் சாதிச்சுட்டார், ஆனால் அதுக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும் போது தேசியன் அவதாரம் பண்ணிட்டார். நம்மளுடைய சம்பிரதாயமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரும். நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், தேசிகன் அப்படின்னு பிரதானப்பட்டவாளை எடுத்தோம்னா, நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கு ஒரு காலகட்டம் தேவையா இருந்தது. ஏன்னா அது கலியுகத்தினுடைய ஆரம்ப காலம். அது கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணணும். அதனால நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர், யார் பிரபன்னால் இருக்காளோ அவளுக்கெல்லாம் மூணு புருஷன் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியிருக்க. அது மாத்திரம் இல்லாமல் கலவு கேசவ கீர்த்தனம் அப்படின்னு நாம கீர்த்தனம் நடக்கும். அதுக்காக திருவாய்மொழி அருளி செய்தார். அதனால மற்ற யுகங்கள் மாதிரி இல்ல, கலியுகத்துல தர்மங்கிறதே கொஞ்சம் மாறி இருக்கும். இங்க வந்து யோகங்கள்லாம் நடக்காது, பக்தி யோகம் தியானங்கள்லாம் நடக்காது, சரணாகிதி தான் இங்க நடக்கும். அதனால இந்த யுக தர்மத்தை இங்க பிரவர்த்தனம் பண்றதுக்காக இந்த யுகத்துல முதன் முதல்ல ஒரு அவதாரம் பண்ணி வச்சா நம்மாழ்வாருடைய அவதாரம். அந்த மாதிரி நாதமுனிகள் அவதாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன கேட்டா நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள் எல்லாமே நஷ்டமான சமயத்துல அந்த பிரபந்தத்தை லோகத்துல பிரகாசனம் பண்றதுக்காக நாதமுனிகள் அவதாரம். அது மாத்திரம் இல்ல, காலம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நம்மாழ்வார் கிட்டேந்து யோகத்துல வாங்கிட்டு லோகத்துக்கு கொடுத்தவர் நாதமுனிகள். அது மாத்திரம் இல்ல, இந்த விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சவர் நாதமுனிகள் தான். ஏன்னா தரிசனம் அப்படின்னு வரும்போது தரிசனம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. மதம் அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவ மதம், தரிசனம் அப்படின்னா விசிஷ்டாத்வைத தரிசனம். இப்போ விசிஷ்டாத்வைதம்னா என்ன, விசிஷ்டம்னா என்ன, அத்வைத்தம்னா என்ன, இது பரபிரம்மம், ஜெகத் சிருஷ்டி எப்படி நடந்தது, இதுக்கு மூல காரணம் இது, உபாயம் இது, மோட்சம் இது, இதுக்கெல்லாம் பதில் தரிசனத்துல இருக்கு. அதனால அந்த தரிசனத்தை அழகா நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தத்துல பண்ணவர் நாதமுனிகள், தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சவர். அதனால திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்து தரிசனத்துக்கும் ஒரு ரூபீகரணம், ஒரு ஆரம்பம் ஒன்னு பண்ணி கொடுத்தவர் நாதமுனிகள். அதனால அவருடைய தேவை இருந்தது. அந்த மாதிரி ஆளவந்தார காலத்துல ஒரு தேவை ஒன்று இருந்தது, பல கிரந்தங்கள் பண்ண வேண்டி இருந்தது, பல மதங்களை எல்லாம் நிராசம் பண்ண வேண்டி இருந்தது. ராமானுஜர் காலத்துல ஒரு தேவை இருந்தது, பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்ண வேண்டி இருந்தது, நம்மாழ்வாருடைய திருமொழிக்கு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டி இருந்தது. அப்ப அந்த தரிசனத்தை நன்னா வளர்க்க வேண்டிய பொறுப்பு இவா கிட்ட வந்தது. இப்போ அதுக்கப்புறம் தேசிகளுடைய காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த தரிசனத்துக்கு இந்த சித்தாந்தத்துக்கு வெளியிலேருந்து உபதிரவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான், நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. அப்போ தேசியன் அவதாரம் பண்ணி அவளை எல்லாம் நிரசனம் பண்ணி இந்த தரிசனத்தை காப்பாத்தி கொடுத்தார். அதனால காப்பாத்தி கொடுக்கறதுக்காக இந்த அவதாரம். அழகா சொல்வா, நாதமுனிகள் அப்படிங்கிறவர் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தார். ஆளவந்தார் ராமானுஜர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடு அழகா கட்டி கொடுக்கற மாதிரி அந்த மாளிகையை கட்டி கொடுத்தார் தரிசனங்கிறத. சுவாமி வேதாந்த தேசிகன் சுத்தி அதுக்கு வேலி போட்டாராம். இல்லட்டா வெளியிலேருந்து இருக்கா யாரும் வர முடியாதபடி அதை பத்திரமா பார்த்துட்டாராம். அப்படி ஒரு காலகட்டத்தில் தேசிகனுடைய அவதாரம். இந்த அவதாரம் இல்லாட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் இது புரியும். ஒருத்தருடைய பெருமை எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, அவர் இல்லாம இருக்கும் போது தான் தெரியும். என்னன்னு கேட்டா, ஆத்துல மாமி சொல்றா, நான் இல்லாட்டா எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற, இருந்தா தெரியாது. நான் ஊருக்கு போறேன் அப்ப தெரியும் என்னுடைய தேவை, அப்போ ஆம் எப்படி இருக்குங்கிறது பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ராமானுஜர் அவதாரம் பண்ணிருக்காட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப தேசியம் சொல்ல ராமானுஜர் அவதாரம் பண்ணிருக்காட்டா அடியேன் தாசன் அப்படிங்கறதே யாருக்கும் தெரியாத போயிருக்கும். எல்லாரும் நான் நான் அகம்பாவம் பிடிச்சு தெரிஞ்சுட்டுருவான். ஆனா நானே பிரம்மம்னுட்டான், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அறகுறைய அர்த்தத்தை எடுத்துட்டு, நான் தான் பரபிரம்மம், நானும் பிரம்மமும் வேறில்லை அப்படிங்கிறத ஒரு மதம் பிரச்சாரத்தில் இருக்கும்போது பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணி நான் அப்படிங்கறத ஒழிச்சு தாசன் அடியேன்னு ஆரம்பிச்சுட்டார். நான் வாய் தவறி கூட நானும் சொல்லக்கூடாது, ஸ்ரீகிருஷ்ணா இருக்கும் தாசன் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசுல ஊற வச்சவர். அது இல்லாட்டா பெருமா பகவத் ராமானுஜர் அவதாரம் இல்லாட்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, அடியேங்கிற பாவம் இல்லாட்டா என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தா தெரியும் எப்படிப்பட்ட ஆபத்துல இருப்போம். அகங்கார துவாந்தம் விஜகதி கதங்காரம் அனகாக குதர்க்கவ்யாலோகம் குமதி மதி பாதாள குஹரம் அப்படிங்கிற, பெரிய பாதாளத்துல இருட்டில் போய் விழுந்திருப்போம் நாம. அகம்பாவத்தை பிடிச்சின்றது நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லி எங்கேயோ போய் விழுந்திருப்போம். ஆனா இதை கத்துக் கொடுத்தவர் தாசத்துவம் தான் நமக்கு சுரூபம். நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் யார் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா என்ன, நான் என்ன சரீரமா, நான் என்ன இந்திரியமா, இல்ல நான் என்ன ஞானமா, இல்ல ஞானத்தை உடைய வஸ்துவா, நான் யார் அப்படின்னா பகவத் ராமானுஜர் அதெல்லாம் இருக்கட்டும், நான் யார் அப்படின்னா அடியேன் தாசன்கிறது முதல்ல வரணும். சொரூபம் எல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், வபுராதிஷு யோபி கோபிவா குணதோசாதி யதா ததா விதாங்கிற ஆள வந்த, நான் எது வேணா இருந்துட்டு போறேன், நான் சரீரம் தான் நானா, இல்ல இந்திரியம் தான் நானா, எதுதான் எது வேணா இருக்கட்டும், குணத்துல எப்படி வேணா இருந்துட்டு போறேன், எனக்கு என்ன ஞானம் குணமா, எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா பிரதானமானது என்ன கேட்டா தாசன் அப்படிங்கிறது பிரதானம். நான் யாருன்னா அடியேன் தாசன்ங்கிறது பிரதானம். அப்போ பகவத் ராமானுஜர் அவதாரம் இல்லாட்டா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயம் தெரியாட்டா அகம்பாவம் தான். அகம்பாவத்தை பிடிச்சு எல்லாரும் பள்ளத்துக்குள்ள விழுந்து மேல எழுந்துக்க முடியாம இல்ல அவஸ்தப்பட்டு இருப்பா. அது மாதிரி வேதாந்த தேசியன் அவதாரம் பண்ணாட்டா பூர்வாச்சாரிய கிரந்தம் ஒண்ணுமே நமக்கு புரிஞ்சிருக்காது, அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு கிடைச்சிருக்காது. ஸ்ரீரங்கத்துல போய் வாதிகளை எல்லாம் ஜெயிச்சு ரங்கநாதனுக்கு உற்சவத்தை ஸ்தாபிச்சு நன்னா நடக்கும்படி பண்ணவர் சுவாமி தேசிகன். காஞ்சிபுரத்தில் போய் வாதிகள் எல்லாம் ஜெயிச்சு அங்க உற்சவத்தை நடத்தி பண்ணி நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன். அந்தந்த இடத்துல உற்சவம் எல்லாமே நின்று போச்சு, கோயில் எல்லாமே கிடையாது. ஏன்னா கோயில்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பு எல்லாம் ஒன்னா இருந்தபடினால திவி பிறந்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம், அது என்ன வைஷ்ணவால் மாத்திரம் தனி அப்படின்னு ஒரு வாதம், எல்லாரும் ஒன்னாதானே இருக்கணும், கோயில்ங்கிறது பொது தானே, பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம், பலவிதமான வாதங்கள்லாம் இருக்கு. நீங்களா ஏன் சமாசேனம் பண்ணிக்கிறோங்கன்னு ஒரு வாதம். இது எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கார் அவர், எல்லாத்துக்கும் கிரந்தத்தில் பண்ணியிருக்கார், எல்லாத்தையும் அவரோட வாதம் பண்ணி இது எல்லாமே வைதிகம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சு நம்மளுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டி கொடுத்தவர். இன்னைக்கு கோயில் இருக்குன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சித்தாந்தம் இருக்குன்னா, இன்னைக்கு ஆழ்வாருடைய பாடல்கள் இருக்குன்னா, இன்னைக்கு சீபாஷியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, மொத்தத்துக்கும் காரணம் சுவாமி வேதாந்த தேசிகன் தான். அவர் இல்லாட்டா எதிராளிகள் பண்ண வாதத்துல அவர்கள்லாம் மகா தர்க்கம் தெரிஞ்சவா, அதனால தர்க்க பாண்டித்யத்தினால எதை என்ன செய்வா. அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, ஸ்ரீரங்கத்துல ஒரு சமயம் ஒரு பெரிய வாதத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார், தர்க்க பாண்டித்யத்துல அவர் யாருமே ஜெயிக்க முடியாதான், நாம நம்புறோம் நம்மளுடைய தரிசனத்தை நம்புறோம் நம்மளுடைய சித்தாந்தத்தை நம்புறோம் அப்படின்னா அவருக்கு பதில் சொல்ல முடியாது, நீ நம்பினா நீ நம்பர் தப்புன்னு வரவர், ஏன்னா அதுக்கு தர்க்கம் எடுத்து வைக்கிற. அப்போ அவரை தர்க்கத்தில் ஜெயிக்கிறேன்னா அவரை மாதிரியே தர்க்கம் தெரிஞ்சவாளா இருக்கணும், அவரை கூட தர்க்கத்தில் நிபுணராக இருந்தால் தான் அவரை ஜெயிக்க முடியும். அதான் தேசியம் சொல்றார், பிசாச்சானாம் பிசாச்ச பாஷையா உத்தரம் தேயம் அப்படின்னு. பிசாச்சுகளோட பேசும்போது பிசாச்ச பாஷையில தான் பேசணுமா, அதான் நல்லதனமா கேட்டா நல்லதனமா சொல்லணும், தர்க்கத்தினால கேட்டா தர்க்கத்தினால பதில் சொல்லணும். அப்போ இவர் கவி தார்க்கிக சிம்மம் இவர் தேசிகன். அப்ப ஸ்ரீரங்கத்துல பெரிய வாதம் பண்ணி கோயில உற்சவத்தையெல்லாம் தடுத்து நிறுத்தி என்ன ஜெயிச்சாதான் கோயில் வந்து 4000 தெய்வம் வந்து சொல்லலாம், என்ன ஜெயிச்சாதான் அத்தியனோத்சவம் பண்ணலாம், என்ன ஜெயிச்சாதான் இந்த மாதிரி பூஜைகள்லாம் விசேஷமா பண்ணலாம் திருவாராதனெல்லாம், இல்லாட்டா நாம எல்லாரும் சேர்ந்திருந்து ஒன்றா பண்ணலாம் ஒரே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேசிகன் வரவேச்சா. அங்க இருக்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து தேசிகன் ஸ்ரீரங்கம் வந்து அவரை ஜெயிச்சார் அப்படின்னு சரித்திரம் பின்னாடி வருது. இதுலேயே ஸ்ரீரங்க ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு வருது. அப்போ தேசிகன் அவதாரம் இல்லாட்டா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கமே இருக்காது. ஸ்ரீரங்கம் இல்லைன்னா ஒரு விதேசமும் இல்லை, ஸ்ரீரங்கம் தானே தலைநகரம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கேபிட்டல் அது, அது இல்லைன்னா ஒரு விதேசமே இருக்காது. அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்துல நடந்தது. அப்போ யாரு எங்க வாதம் பண்ணாலும் சரி தேசியனுடைய பெயரை கேட்டாலே ஓடி போடுவாளாம், ஏன்னா சிம்மம் இவர். தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க அப்படிங்கிற தேசிகன். இவருடைய தர்க்க பாண்டித்யத்தினால இவர் எதை வேணா சாதிப்பாராம், இவரால் முடியும் எதை வேணாலும் இவர் சாதிப்பார். ஆனால் பிரமாண சரணராய் போருவது, ஆனால் பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான் சொல்வேன், எதை வேணா சாதிப்பேங்கிறது முடியும் இவரால, இருக்குன்னா இல்லைன்னு இல்லைன்னா இருக்குன்னு ஆள வந்தாரு அப்படிதான் சொன்னார். மம மாதா நவந்தியா அப்படின்னா உன்னுடைய அம்மா வந்தியாங்கிறார், ஏன்னா என்னால முடியும் நான் சொல்ல முடியும் என்னால சாதிக்க முடியுங்கிறார் ஆள வந்தார். சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி எழுதியிருந்தார் காஞ்சிபுரத்துல, நாவல்பாக்கம் சுவாமியின் திருநாமம். அவர் சின்ன வயசுல காசிக்கு அவரை கூட்டுன்னு போனாலாம் வாரணாசியில, அங்க அத்வைதிகளுக்கும் துவைதிகளுக்கும் பெரிய வாதம் நடந்திருந்தது. காசி அப்படிங்கிறது அத்வைத்தத்தினுடைய ஒரு சென்டர், அது அத்வைத்திகள் பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிற இடம். அங்க இந்த துவைத்தி இவர் போயிருக்கார், மத்வ மதத்தை சேர்ந்தவர், இவர் தர்க்க பாண்டித்யத்தில் நிபுணர், அதனால இவர் அங்க போய் அவளை எல்லாரும் ஜெயிச்சுட்டார். என்னை ஜெயிக்க முடிஞ்சா எங்கிட்ட வாதத்துக்கு வாங்குவோங்கிறார். சில சமயம் போராத காலம் இருந்தா அப்போ வாதத்துல சண்டை போடுறதுக்கு கூட ஆள் இருக்காது. அப்போ காசியில் இருக்கவாள்லாம் இவரை ஜெயிக்க முடியாத திண்டாடுறா. அப்ப அவளே சொன்னாலாம் அங்க இருக்கலாம் யாராவது ஒருத்தர் வாங்கோ அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணணும், இவரை ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கிறதுக்கு யாராவது முடிவானா வாங்கவும் கூப்பிடா வாழை சபையிலேயே. அந்த அவரும் வந்திருக்கிற அந்த மாத்வரும் ஜெய்தியும் என்ன யாராவது ஜெயிக்க முடியுமா, நான் காசியில அரகோல் விடுறேன், காசியில இருந்து கேட்கறேன், என்ன ஜெயிக்கிறதுக்கு அத்வைத பண்டிதர்கள் யாராவது இருக்காளா, என்ன தப்புன்னு யாராலும் சொல்ல முடியுமா நான் சொல்றத அப்படின்னு அவரும் அரைகோல் விடுத்த அந்த சமயம் தான் இவர் நாவல் பார்க்கணும். சுவாமி சின்ன வயசுல அங்க போயிருக்க, அவர் என்ன பண்ணார், நான் உம்மை ஜெயிக்கிறேன்னு போய் உட்காந்துக்கிறேன், உம்மை நான் ஜெயிக்கிறேன், தர்க்க மாண்டித்தாலே நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு முன்னாடி முன்னாடி வந்தாராம். அப்ப இவர் ஐச்சின்னு போன ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார், அவர் கூட்டு சொன்னார், ரொம்ப நாள் முடியும் அது சந்தேகம் இல்லை, ஆனா நமக்கு இது எதுக்கு, நம்ம எதுக்கு அத்வைத பட்சத்திலிருந்து அவர் எதுக்கு நம்ம ஜெயிக்கணும், அது நமக்கு தேவையில்லையே, போய் அத்வைதத்தை நம்ம ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அங்க என்ன ஆயிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. மத் சன்னிகிருஷ்ட மதவா மதம் ஆசிரியத்வம் அப்படிங்கிற தேசிகனே, துவைத மதம் விஷ்ணு பாரமியவாதிகள், அவ மதத்துல விஷ்ணுதான் பரம தெய்வம் அப்படிங்கறது ஒத்துண்டவா சிவா, அதனால அவர் போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டு ஜெயிக்கணும், அவர் அதை ஒத்துருக்காரோ இல்லையோ, அதனால ஏதோ நமக்கு கொஞ்சம் வேண்டியவர் அவர், விஷ்ணுதான் பரம தத்துவம் விஷ்ணுதான் பரம்பொருள் அப்படிங்கறத ஒத்துருக்கார், அதுல ஏதோ இன்னும் சில அம்சங்கள் மாத்திரம் தான் அவர் ஒத்துக்கல, விஷ்ணுதான் எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருந்துட்டு எல்லா வஸ்துவாவே பெருமாளே இருக்கார் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கல, எல்லாத்தையும் நியமனம் பண்றா ராஜாவா இருக்காருங்கிறது ஒத்துருக்கா, உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கார் அப்படிங்கறத ஒத்துக்கல, எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு, அவன் ஆத்மாவா இருக்கான், பரம ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கறத ஒத்துக்கல, ஏதோ போயிட்டு போறது, நமக்கும் அவளுக்கும் வேணா ஏதாவது வாதம் வந்தா நாம ஜெயிக்கலாம், இல்லாட்டா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவரை திருப்பி கூட்டுன்னு போயிட்டாருவார். எதுக்காக சொல்றேன்னா, தர்க்க பாண்டித்தாலே நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே அந்நாள்லேருந்து ஆரம்பிச்சு நாதமுனிகள்லேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அப்படிதான், இன்னி வரைக்கும் மகா ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கா, வள தர்க்கத்துல யாரும் ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இன்னிக்கும் நிறைய பேர் இருக்கா, அது நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயம் அழகா கட்டுக்கோப்பா போயிட்டு இருக்கு. ஆனால் தேசிகன் காலத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்த போது அப்ப தேசிகனே வந்து அதை காப்பாத்தி கொடுத்த, அவர் காப்பாத்தி கொடுக்கலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, சமாசேனம் ஏன் பண்றோம் கேட்டா, அப்ப நமக்கு சமாசேனமே கிடைச்சிருக்காது, நீங்களா திருமணம் இட்டுக்கிறீங்களே அதுக்கு என்ன பிரமாணம், திருமணம் இட்டுக்கணும் நீங்கமே சொல்லலையே அப்படின்னு அதுக்கெல்லாம் வாதம் நடந்திருக்கு, சமாசேனம் பண்ணணும், திருமணம் இட்டுக்கணும், திருவாராதனம் பண்ணணும், திவ்ய பிரபந்தம் சொல்லணும், சீபாஷ்யத்துல எந்த தப்பும் கிடையாது, சீபாஷ்யம் உத்தமமான கிரந்தம், பகவத்கீதா பாஷ்யம் மீர்மானார் அருளினிதான் எல்லா கீதா பாஷ்யத்தை காட்டிலும் வசத்தி எல்லாம் ஸ்தாபிச்சிருக்காரு. ஒன்னொன்னுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கு, இதுல வரப்போறது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ சகஸ்ரநாமத்துல இல்லாத விஷயமே கிடையாது. இப்போ என்னன்னா, பகவத்கீதைக்கு நம்ம பகவத் ராமானுஜர் ஒரு பாஷ்யம் சாதிச்சார், பகவத்கீதா பாஷ்யம், அதுக்கு வியாக்கியானம் தேசியம் ஒன்று சாதிச்சிருக்கார், தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு பெயர் அதுக்கு. அதுல ஆரம்பத்துல சொல்றார், பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்ததான் அந்த காலத்துல, எப்போ தேசியம் இருக்கும்போது தேசிகன் அந்த 100 பாஷ்யத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் வியாக்கியானம் எழுதல, ராமானுஜ பாஷ்யத்துக்கு 100 பாஷ்யத்துல பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம் தான் ரொம்ப சிரேஷ்டம், இதுதான் ரொம்ப பொருத்தமானது, மற்றதெல்லாம் சொல்ற அர்த்தம் ஒத்து போகலை அப்படிங்கறத அந்த வேஷத்துல எழுதியிருக்கேன், 100 பாஷ்யத்தையும் பார்த்து இது சிரேஷ்டம் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டா, 10 to 11 எல்லாரும் தான் பாஷ்யம் பண்ணிருக்கா, இன்னைக்கும் தான் பகவத்கீதைக்கு நிறைய பேர் எழுதிட்டு இருக்கா, இன்னைக்கு லௌகிகத்துக்குலாம் பகவத்கீதை எழுதிட்டு இருக்கா, கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் புக் இருக்கு, அப்போ எல்லாத்துக்குமே பகவத்கீதையை கொண்டு வந்து வைக்கிறா. ஆனா பகவத்கீதையின் உண்மையான தாத்பரியத்தை ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரத்தில் அருளி இருக்கார், அதை வச்சு தேசியன் வந்து அதை வச்சு ராமானுஜர் கீதா பாஷ்யம் சாதிச்சிருக்கார், அதை வச்சு தேசியன் தாத்பரிய சந்திரிகை சாதிச்சிருக்கார், 100 பாஷ்யத்தையும் பார்த்துட்டு அத பல இடத்துல சொல்றாரு, இவா சொல்ற அர்த்தம் இது, அவா சொல்ற அர்த்தம் இது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பொருந்தாது, சரி வராது, ஆனால் ராமானுஜர் சாதிக்கிற அர்த்தம் தான் சரி வரும் அப்படிங்கறத வரிக்கு வரி ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் எழுதியிருக்கார். இத பகவத்கீதையை காப்பாத்தி கொடுத்தது இவர் தான், பிரம்மசூத்திரத்தை காப்பாத்தி கொடுத்தது இவர் தான், திருவாய்மொழியை காப்பாத்தி கொடுத்தது இவர் தான். அப்ப இது இல்ல அப்படின்னு கேட்டா ஒரு இருட்டுல நம்ம விழுந்திருப்போம். ஏன்னா எத்தனை மதங்கள் இருக்கு சுத்தி, எல்லாம் சேர்த்து அங்கங்க அழிச்சு போய் குமதி கலி விலாச துவாந்த திக்வாம்சு ஜாலே, குமதிகள் அப்படின்னா அவளுக்கெல்லாம் மதி இருக்கு, ஆனா அது குமதி இல்லை, சுமதி இல்லை, நல்ல மதி இல்லை, அவளுக்கு இருக்கிறது விபரீதமான ஒரு மதி. மதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விதத்தில் சமாளிச்சு விடலாம். சரியா, எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு நீ சொல்றத நான் கேட்கிறேன்னு ஆயிடும். ஆனால் விபரீதமான மதி இருக்கு. ஏன் வந்து கேட்டால் கலி விலாசம் அப்படிங்க. இந்த கலி காலத்தில் விபரீத ஞானத்துக்கு தான் நிறையா இருக்கும். அது குமதி கலி விலாசம் துவாந்தா திக்கும். அதுவே ஒரு பெரிய இருட்டாக இருக்கும்போது அந்த இருட்டுக்கு சூரியன் மாதிரி தேசியனுடைய அவதாரமா. பிற மதங்கள் பிற வாதம் பண்ணவர்கள் தர்க்க பாண்டித்யத்தாலே நினைக்கெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் கண்ணாபுணான் வாதம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை ஒண்ணுமில்லாத பண்ணியிருப்பா. ஆனால் அப்படி ஒரு இருட்டு வர நேரிடும் போது சூரியனாக தேசியன் அவதாரம். அப்போ சூரியன் வந்தா இருட்டெல்லாம் இப்படி ஓடி போயிடுமோ? இருக்கவே இருக்காதோ? அந்த மாதிரி நமக்கு இப்போ வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அந்த இருட்டிலேருந்து நாம தப்பிச்சிருக்கோம். குமதி கலி விலாச துவாந்த திக்வாம்சு ஜாலே. திக்வாம்சு ஜாலனா சூரியன் அர்த்தம் வச்சுக்கலாம். இருட்டு போகணும் அப்படின்னா மெழுகுவத்தி ஏற்றினா இருட்டு போகும், இல்ல வேற ஏதாவது லைட் போட்டா இருட்டு போகும். ஆனா தேசியன் அப்படிலாம் இல்லையா, அது சூரியனா அது. ஏன்னா மெழுகுவத்தி ஏத்தினா கொஞ்சம் தான் இருட்டு போகும், விளக்கேத்தினா இன்னும் கொஞ்சம் இருட்டு போகும், இல்ல சந்திரன் வந்தா இன்னும் கொஞ்சம் இருட்டு போகும். ஆனா மொத்த இருட்டும் போயிடுது பாருங்க, நமக்கு இதுல சந்தேகமே கிடையாது. இன்னி வரைக்கும் கூட நம்ம மதத்துல யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தேசியன் கிரந்தத்துல இருக்கு, கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு யார் கேள்வி கேட்டா, ஏன்னா சத்ததூஷணில் என்ன பண்ணிருக்க சுவாமி தேசிகன், பிற்காலத்துல யார் யார் என்னென்ன கேட்பாளோ எல்லாத்தையும் அவரே கேட்டுன்னு பதில் சொல்லிருக்காரு. அவருக்கு அத்தனை பாண்டித்யம் இருக்கு அப்படின்னால நீ இப்படி கேட்டியானா அப்படி கேட்டியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அபிப்பிராயம் சொல்லுவார். அவனே 2 அபிப்பிராயம் தான் வச்சிருக்கான், ஆனா இவர் 10 சொல்றாரு. நீ அப்படி சொன்னா அதுவும் தப்பு, நான் சொல்லலையே அப்படின்னா நீ சொன்னா தப்புன்னுட்ட. இனிமே யாராவது நாளைக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சா கூட அவள் மூக்க அறுத்திருக்க அந்த இடத்துல. அதனால யார் யார் என்ன எல்லாம் சொல்லக்கூடுங்கிறதெல்லாம் யோசிச்சு அதையெல்லாம் நிராசம் பண்ணியிருக்கேன். அதனால குமதி கலி விலாச துவாந்த திக்மாம்சு ஜாலே. கலிகாலத்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலே இப்படியெல்லாம் பல மதங்கள் தோணி நம்ம மதத்தை அமுக்கும் போது தேசியன் அவதாரம்னு ஸ்தாபிச்சேன், நம்ம மதத்தையே வைதீகமாக்கினேன். கேட்டால் நமக்குள்ளேயே எத்தனையோ சண்டைகள், இதே இது வைதிகம் இல்லாத போகும்படி இருந்தது. ஏன்னா வர்ணாசிரம தர்மங்கள் செய்ய வேண்டாம், நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டாம், சரணாகிதி செய்ய வேண்டாம், ஜாதி வியவஸ்தை பார்க்க வேண்டாம், இப்படினா சில வாதங்கள் வந்து. ஏன்னா நான் வைஷ்ணவராச்சே எனக்கு எதுவுமே வேண்டாமே அப்படின்லாம் சொன்னா சுவாமி தேசியன் சொல்றார், நல்ல வைஷ்ணவம் தான் வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் செய்யணும். ஏன்னா பெருமாளுக்கு ஆராதனம் தானே இது. அதனால ஆசிரம தர்மங்களை ஒரு சந்தியாவதனம்னா அது பெருமாளுக்கு ஆராதனம் தானே, அதையே பண்ண வேண்டாம்னு ஏன் சொல்லணும்? அது பண்றது விசேஷமாச்சு, அது எம்பெருமானுக்கு ஆராதனம் தானே. அது சந்தியாவந்தனங்கிறதும் வேற ஏதோ நினைச்சுட்டா தானே ஆபத்து, அதுவும் பெருமாளுக்கு ஒரு ஆராதனம் தானே. அதனால ரகசியத்ரேசார்கள் நித்தியகர்மானுஷ்டானம் விசேஷமா பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா எம்பெருமானார் பண்ணார், பெரிய நம்பிகள் பண்ணார், நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணிருக்கா, அப்ப நம்ம இதுக்கு பண்ண வேண்டாம்னு இதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால அவசியம் பண்ணணும் அப்படிங்கிற. சரணாகிதி பண்ண வேண்டாம் அப்படின்னா ராமானுஜர் பண்ணிருக்காரு, அவர் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்காரு, கிருஷ்ணனும் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மதத்திலேயே வந்து சில பிரச்சனைகள், வெளி மதத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது மொத்தத்துக்குமே இது ஒரு பரிகாரம், தேசியனுடைய அவதாரம், ஒரு பதில் தேசியனுடைய அவதாரம். அதனால ஒரு பெரிய பெரிய ஒரு சாதனை. அப்படி இல்லாட்டா கலிகாலம் ஜெயிச்சிருக்கோம். இப்போ கலியை ஜெயிச்சவர், கலியை ஜெயிச்சவர் யார் அப்படிங்கட்டா, சுவாமி நம்மாழ்வார், சுவாமி எம்பெருமானார், சுவாமி வேதாந்த தேசிகர். நம்மாழ்வார் கலி எப்படி ஜெயிச்சான்னா, கலிகால ஆரம்பத்தில் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். அப்போ நாமகீர்த்தனத்தை திருவாய்மொழி பாடுறத ஆரம்பிச்சார் அவர். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தனியா ஒரு ஸ்லோகங்கள்லாம் கிடையாது, முன்னாடியில வேதம் புராணம் மாத்திரம்தான் இருந்தது. தனியா மனுஷன் தன்னுடைய சொந்த சரக்காக சொந்த கிருதிகள்லாம் பண்ணி ஸ்தோத்திரமாக பண்ணி பெருமாளை சேவிக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி கிடையாதான், அது சம்ஸ்கிருத்தில் கூட கிடையாது, தமிழில் தான் முதல்ல ஆரம்பம். இதை பார்த்தா சம்ஸ்கிருத்திலே ஆரம்பிச்சா, ஆழ்வார்கள் தான் முதல்ல ஆரம்பம், முதலாழ்வார்கள் தான் முதல்ல ஆரம்பம், நம்மாழ்வார் திருவாய்மொழி தான் ஆரம்பம். அப்போ கலிகாலத்தில் அந்த தர்மத்தை இவர் ஆரம்பித்து வச்சார், ஆரம்பித்து வச்சா கலியுகத்தில் ஒன்றும் கலியினுடைய காரியம் நடக்கலை. ஏன்னா யார் எங்கே வேதத்தை எடுக்க போறா, யார் புராணத்தை எடுக்க போறா அப்படின்னு கலிபுருஷன் நினைச்சான். ஆனால் வேதத்தை எடுக்காட்டா கூட புராணத்தை எடுக்காட்டா கூட திருவாய்மொழி எடுத்து போகலையோ சில பேர், இல்ல வேதத்தை எடுக்கிறவா கூட திருவாய்மொழியை வச்சுன்னு வேதத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சு போகலையோ. அதனால வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை திருவாய்மொழி சொல்றது. ஆனால் வேதம் படித்தவாளுக்கும் திருவாய்மொழி தேவையாருது, வேதம் படிக்க முடியாதவாளுக்கும் திருவாய்மொழி தேவையாரு. ஆனால் நம்மாழ்வார் கலியும் கெடும் கண்டு கொண்மீன் அப்படிங்கிறார். பொலிக பொலிக பொலிக போயிற்று வள்ளியர்ச்சாவும் நதியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மீன் அப்படிங்கிறார். ஆனால் கலியை ஜெயிச்சவர் நம்மாழ்வார். அதே மாதிரி கலியை ஜெயிச்சவர் பகவத் ராமானுஜர். மறுபடியும் பல மதங்கள்லாம் வந்து, பாஸ்கர மதம், யாதவ மதம், அத்வைத மதம், இதனால மதங்கள்லாம் வந்து வேதாந்த அர்த்தத்தையே முழுகடிக்க பண்ண ராமானுஜர் அவதாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யங்கள்லாம் சாதிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபிச்சார். மறுபடியும் கலியை ஜெயிச்சது சுவாமி தேசிகன். என்ன கேட்டா, பகவத் ராமானுஜருடைய அந்திம காலத்துல ஒரு விஷயம் நடந்துதான். அவர் கடைசியில சயனத்தில் எழுந்திருக்கும் போது கலி புருஷன் நேரைய வந்துட்டான் அவரை பார்க்கறதுக்கு. பார்த்து கேட்டானா கலிபுருஷன், வாஸ்தவம் தான், என்ன ஜெயிச்சுட்டு என்னுடைய பிரபாவத்தினால நான் பல மதங்களை எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு இருந்தேன். பகவான் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கறத எல்லாருக்கும் மறக்க பண்ணணும். அதுக்காக இது அது இது ஜீவன் தான், பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவன் அப்படின்னு ஔபாதிகம், ஔபாதிக பேதா பேதம், சுவாபாவிக பேதா பேதம், எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கு. பல மதத்தை நான் பிரச்சாரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன், ஆனால் நீர் அவதாரம் பண்ணி என்னை ஜெயிச்சுட்டே வைஷ்ணவ மதத்தை ஸ்தாபிச்சிருக்கு நீர். ஆனால் இப்போ உமக்கு அப்புறம் யாரும் கிடையாது. மறுபடியும் நீர் போனப்புறம் நான் மெதுவா என்னுடைய பிரபாவத்தை ஆரம்பிப்பேன். அப்போ உங்க தரிசனத்தை யார் காப்பாற்ற போறா? இப்ப வேணா நீர் இருக்கார் காப்பாத்தினார், இப்படியே காலம் இருக்குமாண்ணா, ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னா காலம் மாறி போயிடாதா? அப்போ மறுபடியும் என் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்ப மறுபடியும் கலி பிரபாவத்தினால இன்னும் என்னென்ன மதங்கள்லாம் வரும், உங்க மதம் மறுபடியும் அமுங்கி போயிடும், அப்ப உங்க மதத்தை எப்படி காப்பாத்துவங்க நீங்க அப்படின்னு கேட்டார் கலிபுருஷன் ராமானுஜர் கிட்ட. அப்ப பகவத் ராமானுஜர் சிரிச்சாரா, ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, முதல்ல இது எங்க மதம் அப்படின்னு நினைக்காத, இது எம்பெருமானுடைய மதம், இது உபனிஷத் தரிசனம், இது பெருமாள் பிரவர்த்தனம் பண்ணி வச்சது, இதை எப்படி காப்பாத்துறோங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவர் தானே தவிர நானோ நீயோ கிடையாது. நானே கவலைப்படலன்னும் போது நீயே கவலைப்படுற அதை பத்தி. அதனால எப்போ எந்த ஆபத்து வருமோ அப்போ அதை காப்பாத்துறதுக்கு அவருக்கு தெரியும், அவர் வந்து காப்பாத்திப்பார் அப்படின்னாராம். அதே மாதிரி ரீதியில தான் இப்ப மறுபடியும் ஒரு ஆபத்து வரும்போது பெருமாளே நேர தேசிக்கு நான் வந்து காப்பாத்துறேன். அதுவும் வேங்கடநாயகன், திருவேங்கடநாதரே வந்திருக்காரு. ஏன்னா கலவு வேங்கடநாயக்கா, கலியுகத்துல அவர் தானே தெய்வம், அதனால அவரே இங்க வந்து காப்பாத்துறாராம். தேசிகன அவதாரம் பண்ணி நம்ம மதத்தை காப்பாத்தி கொடுத்தார். இந்த ரகசியத்தை பல பேர் சொல்லியிருக்கா, தேசியன் ஏழிருக்கட்சியே சொல்லியிருக்கா, அது வச்சுன ஸ்லோகம் வந்திருக்கு. நேற்றே சொன்னேன் தேசியன் ஏழிருக்கட்சியே ரொம்ப பிரசித்தம். இந்த விஷயங்கள்லாம் டிண்டிம கவின்னு ஒருத்தன், அவன் வந்து தேசியனோட கூட சின்னதா ஒரு சர்ச்சைக்கு வந்தான். மகாகவி அவன், யாரும் அவன் கவிதையில யாரும் ஜெயிக்க முடியாது. சில பேர் தர்க்கத்தில் ஜெயிக்க வேண்டியிருக்கு, சில பேர் கவிதையில ஜெயிக்க வேண்டியிருக்கு. தேசியன் அவனை கவிதையில ஜெயிச்சார். அவன் அசந்து போயிட்டான், இவர் பண்ற கவிதைகள்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டான். அவன் தான் தான் பெரிய கவி நினைச்சிட்டு இருக்கான், ஆனா இவர் இவர் தான் ஒரு ராத்திரியில பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ண வராச்சு, இவர்கிட்ட போய் எதை காமிக்க முடியும்? அவன் என்ன நினைச்சுட்டா, இவன் முன்னாடி பண்ணி வச்சுட்டான் நினைச்சுட்டான் போல இருக்கு. அப்போ அவன் பிரமிச்சு போனான். அப்பதான் அவன் தான் சொன்னா, நீர் மனுஷர் இல்ல, ஏன்னா மனுஷரால் இப்படி பண்ண முடியாது, நீர் ஒரு அவதாரம் அப்படின்னா. அவதாரம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்க முடியும், எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா. அப்ப அவன் ஒரு ஸ்லோகம் சொன்னான், வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யா அவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமானே புராணே மாயாவாதே சமோதே கலிகுலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்ற ஸ்லோகம், டிண்டிவே கவி பண்ண ஸ்லோகம், இது பிரசித்தமான ஸ்லோகம். இது விஷ்ணு கண்டா அவதாரம், பெருமாளுடைய திருமணியுடைய அவதாரம். இவர் இவர் ஏன் அவதாரம் பண்ணானா, வேதே சஞ்சாத கேதே, வேதத்துக்கு ஒரு கேதம் வந்துருத்தான், ஒரு கஷ்டம் வந்துருது. எல்லாரும் கண்டாபனான் வியாக்கியானம் பண்ணா அதுக்கே கஷ்டம் வந்துருத்தான். முனிஜன வச்சனே பிராப்த நித்யாபமானே, முனிஜன வச்சனம் அப்படின்னா புராணங்கள், அதுக்கெல்லாம் அவமானம் வந்துருத்தான். சங்கீர்ணே சர்வவர்ணே, எல்லா வர்ணங்களும் ஒன்னாயி பிராமண சத்திரிய வைசியம் அப்படின்ற பேதங்கள்லாம் இல்லாமல், ஏன்னு கேட்டா இந்த பேதங்கள்லாம் அவசியம் வேணுமான்னு கேட்டா அனுஷ்டானம் பண்றதுக்கு வேணுமோ இல்லையோ? அப்ப அவாவா அவாவுடைய தர்மத்தை செய்யணுங்கிறதுக்காக வேணுமோ இல்லையோ? அப்ப தர்மத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னா வரணமே ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னாச்சு. அப்ப எல்லாம் சங்கீர்ணமா எல்லாம் கலந்து ஒண்ணம் கட்டி ஆயிடுச்சு. அப்போ அந்த சமயத்துல தேசிய வேண்டிய அவதாரம் வைதிகம், இது வைதிக தர்மம், இது அதை ஸ்தாபிக்கிற தேசிய அவதாரம் பண்ணாட்டா நம்ம மதம் வைதிகமாவே இருந்திருக்காது. முதல்ல ரொம்ப லௌகீகமா போயிருக்கும். ஏன்னா வைதிக தர்மங்கள் மொத்தத்தையும் காப்பாத்தி கொடுத்தது இவர் தான், அனுஷ்டானங்கள் மொத்தத்தையும் காப்பாத்தி கொடுத்தது இவர் தான். நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே, மாயாவாதம் இருக்கும் இல்லையா, மொத்தமும் மாயங்கிறது, அது சந்தோஷத்தோட குதிச்சுதான். கலி கலுஷா வசாத், இதான் ஆரம்பம். கலியினுடைய ஒரு கூத்துனால சூன்யவாதே விவாதே, மொத்தமும் சூன்யம் அப்படின்னா அதை எல்லாரும் ஏத்துக்கிறான். அப்படியாங்கிறா, சொப்பன மாதிரி எல்லாம் போய் அப்படின்னா அப்படியா அப்படிங்கிறா. ஆனா நாம என்ன சொல்றோம்னா எல்லாம் எம்பெருமானுடைய சொத்துங்கிறோம். எம்பெருமானுடைய விபூதி, அவனுடைய ஐஸ்வர்யம் இது. அது போய் இல்லைன்னு சொல்லுவானே, இல்லைன்னு சொல்லி விபூத்தி அபகாரம். ரெண்டு பேர் இருக்கான் நாஸ்திகன், ஒருத்தனை சொந்த லோகம் எல்லாம் இருக்கு பெருமாள் இல்லைங்கிறான், இன்னொருத்தன் பெருமாள் இருக்காரு லோகம் இல்லைங்கிறான். இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதான் விட்டார். ரெண்டு பேரும் நாஸ்திகன் தான். ஏன்னு கேட்டா லோகம் எல்லாம் இருக்கு ஆனா பெருமாள் இல்ல, இயற்கையா உண்டாச்சுங்கிறான் நாஸ்தி. ஆனா இவா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டானா, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னுட்டா ஆனா லோகங்கள்லாம் போய் அப்படின்னா இது ஒண்ணுங்கிற அவனுக்கு சொந்தமானது இல்லை, ஏன்னா இது மொத்தம் இல்லை சூன்யம் இது அப்படின்னா இந்த ரெண்டு வாதத்துக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது அப்படின்னு இருக்காரு தேசிகன். ஏன்னா அவன் பண்ணது விபூத்தி அபகாரம், நாஸ்திகன் பண்ணது விபூத்தி மத அபகாரம் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு தங்க சங்கிலி ஒன்று திருட்டு போயிருக்கு ஆத்துல, ஆத்துல இவனுடைய சொந்தமான தங்க சங்கிலி யாரோ கள்ளன் வந்து எடுத்துன்னு போயிட்டான், திருடி எடுத்துன்னு வச்சு. இப்ப தங்க சங்கிலி இவருக்கு போயிட்டு இவர் கஷ்டப்பட்டு இருக்கார். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கிடைச்சிது, போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்சிது. உடனே அவர் அதை கேள்விப்பட்டு நேராங்க போனா திருடனை பிடிச்சிட்டா அப்படின்னா சரி சொல்லிட்டு நேராங்க போனார். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் நீங்கள் திருடரை பிடிச்சிட்டங்களாமே என்ன? ஆமாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்னுடைய தங்க சங்கிலி இருக்கணுமே அப்படின்னா, நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னாவா, ஆனால் இது உங்களுடையதானாங்கிறது எங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அப்போ ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சிருக்கா, உங்களுடையதாங்கிறத நிரூபணம்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இல்லாட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இது என்னுடையதான் அப்படின்னா இல்லை உன்னுடையது இல்லைன்னுட்டா அவள், இது உன்னுடையது இல்லை நீங்கள் ஸ்தாபனம் பண்ணணும், என்னுடையதான் சொல்லணும், சொல்லாட்டா உங்களுடையது கொடுக்க முடியாது அப்படின்னா. இவர் எத்தனையோ சொல்லி சொல்லி பார்த்தார் ஆனா நடக்கவே இல்லை. ஆனா உங்களுடைய இதில் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்டார். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறோம் கேட்டார். இவர் நாங்க என்ன வேணா பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டார். இவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆத்துல ஒண்ணும் இல்ல, அவன் வந்து தங்க சங்கிலி என்னுடைய இது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான், அவன் சங்கிலி எடுத்துன்னு போயிட்டான், இவர் வந்து சங்கிலி வச்சுட்டு இருக்காரு ஆனா நான் எஜமானன் இல்லைன்னு சொல்லிட்டு இது அபகாரம் பண்ணிட்டாரு. இது ரெண்டுலையும் பலன் ஒண்ணுதான், என்ன பலன்னா எனக்கு சங்கிலி கிடையாது, ரெண்டு பேரும் திருடம் தானே, அவன் திருடனா இவன் திருடனா அப்படின்னா, அவன் ஒரு திருட்டு பண்ணா இவன் ஒரு திருட்டு பண்ண, அந்த மாதிரிதான் ரெண்டு பேருக்கு பண்ற காரியம் அப்படின்னு இருக்கும்போது மாயாவாதே சமோதே கலி கலுஷவசா சூன்யவாதே விவாதே, சூன்யவாதம் தான் எல்லாரும் ஏத்துன்றது. அப்ப தர்மத்ராணாய, பெருமாள் எப்படி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அவதாரம் பண்ணாரோ, அது மாதிரி தர்மத்ராணாய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, வைதிக தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, ஆச்சார பிரபோ தர்மஹ தர்மச்ச பிரபு அச்சுதா அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறதுக்காக. தர்மங்கிறது எம்பெருமானுக்கு ஆராதனம், அதனால தர்மத்தையும் பிரிக்கக்கூடாது எம்பெருமானும் பிரிக்கக்கூடாது. தர்மம் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது பெருமாளுக்கு ஆராதனமா இருக்கணும். பெருமாள் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஆராத்தியனவர், அவ அவருக்கு ஆராதனமா தர்மம் இருக்கணும். அதனால வைதிக தர்மங்கள் மொத்தத்தையும் ஸ்தாபிச்சவர், சமாசனம் பண்றது வைதிக தர்மம்னார் மொத்தவுமே. அந்த மாதிரி வைஷ்ணவ தர்மங்கள் மொத்தத்தையும் ஸ்தாபிச்சவர் யோ பூத், யார் அவதாரம் பண்ணாலோ சஜயதி அப்படின்னு அவருக்கு பல்லாண்டு பாடி விஷ்ணு கண்டா அவதாரா, அவர் அவதாரம் அப்படின்னு திண்டிவை கவி விட்டுண்டார். அந்த காலத்துல எல்லாருமே அவர் அவதாரங்கிறது தெரிஞ்சுட்டார். அதனால இருட்டை போக்கி ஞானத்தை கொடுத்து நம்மளுடைய தர்மத்தை எல்லாம் ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக தேசியனுடைய அவதாரம் அதான் குமதி தலி விலாச துவாந்த திக்மாம்சு ஜாலே. அவர் இல்லாட்டா இருட்டா இருந்திருக்கும், அவர் வந்தபடினாலே நமக்கு இப்ப சூரியன் கிடைச்சிருக்கான்னு அர்த்தம். நிரவதி கருணாப்தௌ, அடுத்தவரை வேத சூடா குரவுமே, எல்லை இல்லாத ஒரு கருணை கடல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அத்தனை கருணை இருக்கிறதா இத்தனை புஸ்தகம் பண்ணியிருக்கார். 100க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் தான் அனுபவிச்சா போறாது, எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவர் பகவத் அனுபவம் வச்சுட்டு அவர் மாத்திரம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எழுதுறது கஷ்டமா இருக்கும்போது கையில ஓலைச்சுவடி எடுத்துட்டு எழுத்தானே கையில எடுத்துட்டு இத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. ஒன்னொன்னு பக்கம் பக்கமா இருக்கு, ஒன்னொன்னு பெருசு பெருசா இருக்கு. தத்துவ உத்தாரலாபம் 500 ஸ்லோகம், அது என்ன சார் அப்படி 500 ஸ்லோகம், பாதுகாசம் 500 ஸ்லோகம் அப்படி, இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு எல்லாமே. இதுல சிலது கிடைக்கல, அது வேற. கிடைச்சதை படிக்கிறதுக்கே நம்மளால முடியல, எழுதி வச்சதை படிக்கிறதுக்கே நம்மளால முடியல அப்படின்னா எழுதினவருக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இந்த காலம் மாதிரி எழுதுறது கிடையாது. ஆணியினால எழுதணும், ஓலைச்சுவடியில எழுதணும். ஒன்னு எழுதினா போறாது, அதை பார்த்து காப்பி எடுக்கணும், மொத்தத்தையும் எழுதி ஆகணும், காப்பாத்தி வைக்கணுமே. ஆனா இப்படி கஷ்டப்பட்ட ஒரு காலத்துல உள்ளத்தை எழுதியது ஓலையில் இட்டணுங்கிற அவரே ரகசியத்தில், நான் ஓலையில எழுதியிருக்கேங்கிற. நான் பெருமாள் என்னுடைய உள்ளத்துல என்ன எழுதினாரோ அதை நான் ஓலையில எழுதியிருக்கேங்க. எப்போ தன்னுடைய 90வது திருநட்சத்திரத்துல ரகசியத்திரேசாரம் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம 90வது திருநட்சத்திரத்துல பண்ணி அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டாம், அந்த புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணி அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டாம். 90வது திருநட்சத்திரத்துல ஏன் அதை பண்ணாருன்னு கேட்டா நமக்காக தானே பண்ணிருக்கணும். ரகசியத்திரேசாரங்கிறத நம்ம நம்மளை போல ஒரு அது இல்லைன்னா ரகசியத்திரேசாரங்கிறது வைணவர்களுடைய வாழ்க்கையை நிறைய காமிக்கிறது, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத எடுத்து சொல்ற புஸ்தகம் அது. பிரபத்திக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், பிரபத்திக்கு பின்னாடி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடிய புஸ்தகம் அது. அதனால அந்த புஸ்தகத்தை பரம கருணையோட பண்ணியிருக்க, அதனால நிரவதி கருணாப்தம் சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல காவியமாக நாடகமாக ஸ்தோத்திரமாக வாதமாக வியாக்கியானமாக ரக்ஷா கிரந்தமாக எப்படி எத்தனை கிரந்தங்கள் பண்ண முடியும், எத்தனை விதமா பண்ண முடியுமோ அத்தனை விதமா பண்ணி எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. சாம்ஸ்கிருதிபிஹி திராவிடீபிஹி பக்திபிஹி கிருதிபிஹி ஜனான்னு சமுஜ்ஜீவையாமாச. மற்ற பேரும் உஜ்ஜீவனம் பண்ணணும், ஒத்தரும் பாக்கி இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது ஒண்ணு படிச்சா கூட போதும், அவ முன்னுக்கு வந்துருவார். அப்படி எல்லாத்திலையும் சரணாகதி பத்தி சொல்லியிருக்க. அதாவது நிரவதி கருணாப்து, எல்லையில்லாத ஒரு கருணை, அதை நாம கணக்கிட முடியாது. நம்மாழ்வார் மாதிரி, நம்மாழ்வார் அருள் கொண்டு 1000 இன்டவல் பாடினாங்க நம்மாழ்வார் சொல்லிச்சு. நம்மாழ்வார் பெருமாள் அனுபவிச்சு யோகத்துல அப்படியே இருக்கலாம் மூலியம், ஆனா ஒரு 1000 பாட்டு பாடினார். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அனுகிரகத்தினால, நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு நம்ம கிட்ட அனுகிரகத்தினால சொல்றேன். நாம் உமக்கு அறிய சொன்னோங்கிற திருவந்த பாட்டுல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறது. ஐயோ பாவங்கிறதுக்காக நமக்கு சொல்ற, பிள்ளையை கூட்டு வச்சு அப்பா சொல்ற மாதிரி சொல்ற, நாம் உமக்கு அறிய சொன்னோம். நாள்களும் நனியவான நாள்லாம் வீணா போயிட்டு இருக்குப்பா, நாள்ல கிட்ட வந்துட்டு இருக்கு, ஆனா நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கிற. அதனால அருளினான் அவ்வருவரையின் பொருள், அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர். இந்த நம்மாழ்வாருடைய கிருபையை பாருங்க. தாம்பாட்டுக்கு அனுபவிச்சுன்னு புளி மரத்துல இருந்து யோகம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இல்லாமல் எத்தனை அனுகிரகம் தான் நமக்கு 1000 பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி தேசிகன் எத்தனை அனுகிரகம் தான் நமக்கு அதை எழுதி வச்சிருப்பார், அவரும் பண்ணி அதை நமக்கு எழுதியும் வச்சிருக்கார். நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குருவுமே, வேத சூடானா வேதாந்தம், அந்த வேதாந்த குருனா வேதாந்த ஆச்சாரி. அவர்கிட்ட பவத்து பரம பக்தி, தேசியன்கிட்ட அடி எனக்கு பரம பக்தி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. முதல் ஸ்லோகம் தியான ஸ்லோகம் இது. சாதாரண பக்தி இல்ல, ஒசந்த பக்தி இருக்கட்டும். அந்த பக்தி இருந்தாதான் இந்த புஸ்தகம் எழுத முடியும். அந்த பக்தி இருந்தாதான் அவர் சொன்ன அர்த்தமே புரியும். தேசியன்கிட்ட பக்தி இருந்தாதான் அவர் சொன்ன அர்த்தம் புரியும். கேட்டா அதுக்கே விபரீதமா அர்த்தம் சொல்றோம். இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. பௌத்து பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே, ஸ்ரீநிதினா ஸ்ரீமதே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமான் அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீமான் அர்த்தம் மாத்திரம் இல்ல, சாகி ஸ்ரீ அமிர்தா சுதான்னு வேதம் சொல்றது. அதாவது வேதாந்தத்துக்கு குருவா இருக்க முடியும், வேதம் தான் ஸ்ரீ. நமக்கெல்லாம் பெரிய செல்வம் அப்படிங்கறது வேதம் தான். அந்தனர் மாட்டு அப்படின்னு வர் திருவங்கியார், நமக்கு செல்வம் ஆகுது, நமக்கு ஐஸ்வர்யம் ஆகுது. இந்த ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு தேசியன் கிட்ட, அதனால ஸ்ரீமான். ஏன்னா வேதாந்தங்கள் மொத்தத்தையும் கரைச்சி வச்சிருக்காரு. அந்த ஸ்ரீநிதவ் வெங்கடேசே, ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு அவருடைய திருநாமம். அப்படிப்பட்ட வேதாந்த தேசியன் கிட்ட அடியனுக்கு பரம பக்தி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற இந்த ஸ்லோகம். நேத்தே சொன்னேன், ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் அருளை செய்த ஸ்லோகத்தை அடியத்து இந்த ஸ்லோகம். அங்க முதல் ஸ்லோகத்திலையும் பரம பக்தி வேணும் தான் பிரார்த்திக்கிறார். சேமுஷி பக்தி ரூபா அப்படிங்கிறார், பிரம்மனே சீனிவாசே, அந்த சீனிவாசன் கிட்ட எனக்கு ஞானம் இருக்கட்டும் அப்படிங்கிறவர் பக்தி ரூபாங்க, பக்தியான ஞானம் இருக்கட்டும், வெறும் ஞானம் இருக்கக்கூடாது, பக்தி ரூபமான ஞானம் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி தேசியன் கிட்ட எனக்கு பரம பக்தி இருக்கட்டும், வசத்தியான சாதாரண பக்தி இருந்தா போறாது, வசத்தியான பக்தி இருக்கணும், ஏன்னா எடுத்துட்ட காரியம் பெரிய காரியம், அது நல்லபடியா நடக்கணும், தேசியனுடைய சீசுக்திகளுக்கு அர்த்தம் புரியணும். அதனால தேசியன் கிட்ட பக்தியை பிரார்த்திச்சு அந்த பக்தியினுடைய அனுகிரகத்தினால எனக்கு எல்லாம் வரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற உத்தமமான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்துல குரு பரம்பரையை சேவிக்கிறார், அது அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று தோன்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.